Sophia, Sophia, காதலில் நீ ஒரு மாஃபியா, இந்த கொடுமைகள் கொடுக்கிறாய். Sophia, Sophia, கையிலே நான் ஒரு காஃபியா, என்னை உயிரோட குடிக்கிறாய். ஒரு மனைவி எட்டு பூ கொடுத்து காதலி சொல்வது பழசு, அட பிளாட்டினத்தில் மோதிரங்கள் அதை விட பழசு. என் பெண்ணிலாவே நான் என்ன சொல்ல, நான் எங்கு செல்ல, வரலாற்றில் யாரும் சொல்லா வண்ணம் காதல் சொல்லி உன்னை வெல்ல. சௌபியா, சௌபியா, காதலில் நீ ஒரு மாஃபியா, இந்த கொடுமைகள் கொடுக்கிறாய். ஓ சௌபியா, சௌபியா, கையிலே நான் ஒரு காஃபியா, என்னை உயிருடன் குடிக்கிறாய். So funny, find another girl to be your honey, try another game and save your money, something new I conjure near your sea. By the way you try blow my mind, this is insane, can't be kind. Ay yo pa, what's up with the puna, manda kulla kodi kita pana, ana onna vegala dana, pinnenna yosanne. Unakena Victoria's Secret, ullaadai vangi, ரகசியமாய் நெஞ்சை நெஞ்சால் தொட்டு சொல்லட்டா, உன்னை விட அழகான பெண்கள் என் குண்டு என்று சாட்டர்னோ ப்ளூட்டோவோ தேடி செல்லட்டா. கொரியன் சினிமா படங்கள் முழுதும் அலசி ஒரு காட்சி நான் எடுத்தேனே. தமிழில் ஒருவன் திருடி எடுத்து கை தட்டலும் வாங்க நான் திறந்திடும் வேலை, ஜல்லிக்கட்டில் புறப்படும் காலை, அடக்கிய பின்பு உனக்கு ஒரு மாலை, இந்த கோழை தந்தால் ஏற்பாயா நீ சோஃபியா. சோஃபியா, சோஃபியா, காதலில் நீ ஒரு மாஃபியா, இந்த கொடுமைகள் கொடுக்கிறாய். சோஃபியா, சோஃபியா, கையிலே நான் ஒரு காஃபியா, என்னை உயிருடன் குடிக்கிறாய்.